శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంత ఆచార్యవర్గో మే సన్నిధత్తాం సదా హృది. యస్య వాగ్వృత్తి పర్యంతాయ ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహ భృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. అచ్యుతానంద గోవింద నామోచ్చారణ భేష జాతే నశ్యంతి సకలారోగాః సత్యం సత్యం వదామ్యహం. ఇంద్రియ దినం தமிழ் புத்தாண்டு இந்த வருஷத்தில் நாம் எல்லாரும் பிரார்த்தனை செய்ய வேண்டியது என்னவென்று கேட்டால், இங்கு இருக்கும் காலத்தில் நோயினடி இல்லாமல் பகவத் சேவை நம்மால் இயன்ற அளவு பகவத் சேவை செய்யும்படியாக நமக்கு சரீர ஆரோக்கியத்தை எம்பெருமான் அருள வேண்டும் என்பதைதான் உங்கள் சார்பிலும் எல்லோர் சார்பிலும் இந்த தேவப்பெருமான் திருவடி வாரத்திலே நம் எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும், ஆரோக்கியம் என்பது இரண்டு விதத்தில் ஆதி வியாதி என்று சொல்லுவார்கள். மனதளவிலும் ஒரு ஆரோக்கியம் இருக்க வேண்டும், உடல் அளவிலும் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். ஆகையால எல்லா விதத்திலும் ஆரோக்கியம் இருந்து எம்பெருமானை நினைக்கும்படியான ஒரு பாக்கியம் நாம் பெற வேண்டும் என்று தேவப்பெருமாள் திருவடி வாரத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய உபன்யாசத்தை ஆரம்பிக்கின்றேன். ஜீவத்வஜிஹ்னமிஸ்ரேபியஹ நமமுக்திமதீமஹே யதுக்தயஹ த்ரயீகண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். அழ்வானுடைய வரதராஜ ஸ்தவத்திலே இன்றைய தினம் நாம் 50வது ஸ்லோகத்தை பார்க்கப் போகின்றோம். ஒவ்வொரு ஸ்லோகமும் அழகு. அழ்வான் கேட்கணுமா, அவர் எப்படிலாம் தேவப்பெருமாளை அனுபவிச்சிருக்கேன்றதுக்கு சொல்லணுமா? ஆழ்வான் அந்த மாதிரி எல்லாம் தேவப்பெருமாளை அனுபவிச்சுக்கிறதுனாலதான் தெய்வமங்கல விக்கிரகத்தை ஒரு பிரத்யங்கமா ஒவ்வொரு திருமேனியினுடைய ஒவ்வொரு அவயவமாக ஆழ்வான் அனுபவிச்சுக்கிறதுனால சுவாமி தேசிகன் இதை காட்டிலும் நமக்கு வேற என்ன வேணும், அவர் அனுபவித்த பிரகாரமே நாமளும் தேவப்பெருமாளை சேவிச்சிட்டோம்னா சரியா போயிடும். இதுக்காக தனியா நாம ஒரு ஸ்லோகம் எழுதுவானு சொல்லிட்டு அவர் எழுதல. அதுல இதே சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்து பண்ணிருக்க உற்சவங்களை பத்தி விசேஷமா சாதிச்சிருக்க, அழுவான் எந்தெந்த அம்சத்திலாம் தொடலையோ அந்த அம்சத்திலாம் எடுத்து சுவாமி அனுபவிச்சிருக்க, அதுதான் அங்க விசேஷம். இதே தேவநாதன் விஷயத்துல சுவாமி தேசிகன் அவருடைய திருமேனியினுடைய அழகில் ஈடுபட்டு தேவநாயக பஞ்சாசத்து பண்ணிருக்காரு. அப்போ தேவப்பெருமாள் திருமேனி அழகில் ஈடுபடலன்னு அச்சம் கிடையாது. தேவப்பெருமாளை சேவிக்கச்சு பூர்வாச்சாரியர்களுடைய அனுசந்தானத்தை நாம சொல்லிண்டு சேவிக்கிறது தான் விசேஷமே தவிர, நாம்களா ஒன்னு நினைச்சுண்டு சேவிக்கிறது அவ்வளவு விசேஷம் இல்லை. இத நமக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கார் இந்த விஷயத்துல சுவாமி தேசிகன். ஆகையாலதான் தேவப்பெருமாள ஆழ்வானுடைய சீசுக்தியை கொண்டு அனுபவிச்சிருக்கார். பிரத்யங்க சூக்ஷ்ம சுசுமா சுபகம் வபுஸ்தேன்னு தேவநாதன் விஷயத்துல சுவாமி தேசிகன் பார்த்திருக்கார். அந்த தேவநாதனுடைய ஒவ்வொரு அங்கமும், திருமேனியினுடைய ஒவ்வொரு அங்கமும் அத்தியாச்சரியமாக தேவசாய்க்கிறதுன்னு சொல்லி சொல்றார். ஆழ்வான் அப்படி எம்பெருமானுடைய ஒவ்வொரு அங்கத்தையும், தேவப்பெருமானுடைய திருமேனியில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தையும் மங்களாசாசனம் பண்ணிருக்க, அல்வானுடைய அனுபவம் தான் சுவாமி தேசிகனுடைய திருவாக்காக வெளிப்பட்டது தேவநாசன் விஷயத்துல என்று சொல்ல வேண்டும். சௌந்தர்யாமிருத ரசமாக வேகஜ சாது ஆவர்த்தவகில பத்மநாபநாபி தத்பத்மம் வரத விபாதி காந்திமையாக லக்ஷ்மியாக தேதகல வபுர் ஜுஷோ நுசத்மா. என்ன ஒரு அனுபவம் ஆழ்வானுடையது! திருமார்பு அனுபவித்தார். அதுக்கப்புறமா உதரம் என்று சொல்லக்கூடிய திருவயிறு அதை அனுபவிச்சார். அந்த உதரத்தை அனுபவிச்சு அண்டானாம் ததுதரம் ஆமனந்தி சந்தா ஸ்தானம் தத் வரத கதம் வரத கதன்னு காசியமுக்கியன்னு அவரே ஒரு கேள்வி கேட்டிருக்கார். லோகம் முழுக்கையும் நீர் வயத்துள்ள வச்சிருக்கேன்னு, உலகம் முழுத்துக்கும் ஸ்தானம் உங்களுடைய வயிறுதான்னு எல்லாரும் சொல்றா, அப்படி இருக்கச்சே உம்முடைய திருவயிறு எப்படி இவ்வளவு மெலிந்து இருக்கு, இவ்வளவு சின்னதா இருக்க, இத்தனை லோகத்தையும் வயிற்றுல சாட்டா தப்ப பெருசா தானே இருக்கணும், அது இல்லாத இருந்துட்டு இருக்க, இது ஏன் இப்படி ஆச்சு? பதில் தெரியல, சொல்ல தெரியல. இது ஏதோ ஒரு பதில் ஒவ்வொருத்தரும் ஒன்னும் சொல்லிட்டு போயிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஆனா அந்த கடைசியில இருக்கிற பதில் என்னன்னா, எதது இயல்பாக என்ன இருக்கோ அதுக்குதான் ஏற்றமே தவிர வந்தேரிக்கெல்லாம் ஏற்றம் இல்லை. நாம சாப்பிட்டு சாப்பிடுறோம், சாப்பிட்டு சாப்பிட்டோம்னாக்க வயிறு பெருசா ஆடுது, சாட்ட உடனே கொஞ்ச நாள் கழிச்சு ஜீர்ணம் ஆயிடுச்சுன்னாக்கா வயிறு சரியா போயிடுச்சு. இப்ப அந்த வயிறு பெருசா இருக்கிறதுன்றது ஒரு காதாட்சிக்கும் ஒரு சில சமயத்துல மாத்திரம்தான் இருக்கிறதே தவிர எல்லா சமயத்திலும் இருக்கிறது இல்ல. அப்ப இயல்பா எது உண்டோ அதுதான் அழகா இருந்துட்டு இருக்கு, அதுதான் பெருமை தரக்கூடியதா இருந்துட்டு இருக்கு. உங்களுடைய திருவயிறு இயல்பாகவே இருந்துருக்கு, கிருஷமாக இருக்கிறது தான் உமக்கு பெருமை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு என்பதாக போன ஸ்லோகத்துல சொல்லி சொன்னார். இந்த ஸ்லோகத்துக்கு அந்த திருவயிறு ஆன உடனே திருநாபி திருநாபி சுழி பாதமங்களா சாசனம் பண்ற ஒரு இடத்தை கூட விட்டு வைக்கிறது இல்ல. அவ்வளவு அழகான மங்களா சாசனங்கள் வந்து எப்படி பார்க்கணும் அதுலயும் சௌந்தர்யாமிருதம் சௌந்தர்யாமிருத ரசமாக வேகஜ சா தேவபெருமானுடைய திருமேனி ஒரு அழகு வெள்ளம். பின்னாடி சொல்ல போறேன், இதுவே ஒரு ஆறாக இருக்கு அப்படின்னு அடுத்தது சொல்ல போறவ. அந்த ஆறாக இருக்கிறதுன்னு சொல்லச்சு கிளிக்க வெள்ளம் வந்ததுன்னாக்கா இந்த வெள்ளத்துல நடு நடுவில் சுழிச்சுண்டு போகும், சுழி இருக்கு. அந்த சுழிதான் இந்த தேவபெருமானுடைய திருமேனியில இருக்கிற நாபி கமலமாக இருந்திருக்கு. இன்னும் ஒரே வார்த்தை சின்னதா சொல்லிட்டு போயிட்டே தேவபெருமாள் சேவிக்கிட்ட எல்லாம் சுவாமி தேசிகனுக்கு கண்ணில், அதாவது யாரெல்லாம் தேசிகன் தேவபெருமாளுடைய அடியாரர்களாக இருந்திருக்காளோ அவள்லாம் எப்படி தேவபெருமாள் சேவிப்பான்றது சுவாமி சொல்ல. புயோ பூயாம் புலக நிஜிதை அங்க கைரதமானாம் தூலஸ்தூலான் நயனமுகளை விப்ரதோ பாஷ்பபிந்தூனு தன்யாஹ் கேஞ்சித் வரத பவதஹ சம்சதம் புழயந்த ஸ்வாந்தை தந்தர் வினய நிதிதை ஸ்வாதயந்தே புதந்தே. அந்த தேவபெருமாளை சேவிக்கணும்னா அதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணுமா, இன்னைக்கு வருஷ பிறப்பு, இன்னைக்கு தேவபெருமாளை சேவிக்கணும், தேவபெருமாள் மாடு வீதி பிரதட்சணத்துல எழுந்துடல வேண்டியவ, இன்னைக்கு எழுந்துடல, உள்ள போயானா சேவிக்க முடியுமா, அதுவும் நமக்கு சேவிக்க முடியல. நம்ம எல்லாரும் இன்னைக்கு பாக்கியினாலாக இருந்துட்டு இருக்கோம். ஞாபகம் தன்யா கேஜித் வரத பவத சம்சதம் பூஷயந்த. யாரோ சில பேர் பாக்கியம் பண்ணிருக்கா, இன்னைக்கும் உம்முடைய பரிவாரம் உம்முடைய கோஷ்டி அதுல அலங்காரமாக இருந்துட்டு இருக்கவாளாக சில பேர் இருந்துட்டு இருக்காளாம். அவள் எப்படி அந்த தேவப்பெருமான சேவிக்கிறா என்பதை சாமி தேசிக்கின்ற பூயோ பூயம் உலக நிதிசை அங்ககைரதமான சில மகான்கள்லாம் பெருமாளை சேவிப்பார். அந்த தேவப்பெருமானை சேவிக்கச்சேயே அவளை நாம் சேவிக்கணும் போல அப்படியே அவ கண்லேருந்து பார்த்தோம்னாக்கோலான் பிப்ரதோ நயன சுபகை பிப்ரதோ பாஷ்பந்தன் நயன முகுலைகி அப்படின்னா கண்ணில் பார்த்தோம்னா பெருசு பெருசா அப்படி அப்படியே ஜலம் கொட்டுமா. அது அந்த அவ்வளவு ஜலம் வரத்துக்கு என்னன்னா கண் மொத்தம் அப்படியே ஜலமா இருந்துருக்கு. அப்படி அந்த அதுல ஒரு அனுபவம் அதுல எப்படி இருந்தா இந்த ஜலம் வரும்ன்றத கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. நீங்க இந்த கண்ணில் அப்படியே குளங்குளமா ஜலம் இருக்குன்னு அந்த மாதிரி குளங்குளமா ஜலம் இருக்கு. அந்த ஜலத்தோட பெருமாளை சேவிக்கிறார் கண்ணில் அவ்வளவு ஜலத்தோட ஆனந்த அதாவது ஆனந்த கண்ணீர் அதோட ஜலத்தோட அந்த பெருமாளை சேவிக்கிறார். இவ்வளவு குளங்குளமா ஜலம் இருக்குச்சு இந்த ஜலத்தோட பெருமாளை சேவிச்சாக்க பெருமாள் ஒருத்தர் பெருமாளாவா தெரியவே தானா பெருமாளா தெரியவே அதுதான் அங்க சுவாரஸ்யமாக இருக்கு. அப்பதான் அந்த இடத்துல சொல்ற ஒரு பெருமாளா சேவிச்சா அனுபவம் போறலையாம். இப்படி ஒரு ஆனந்த பாஷ்பத்தோட சேவிக்கிச்சு அத்தனை அத்தனை தேவ பெருமாளா சேவசாக்கிறா அத்தனை அத்தனையும் அவ மொத்த பேரும் அனுபவிக்கிறாளாம். அவா ஆகையில தான் கண்ணில் அவ்வளவு ஜலம் வந்துருப்பான். துலஸ்தூலானே நயன முகுளை விப்ரதோ பாஷ்பபந்தூனு பாஷ்பபிந்தூனு பூயோ பூய புலக நிஜிதை அங்ககைரதமான அந்த தேவப்பெருமானை சேவிக்கச்சு அப்படியே மயிர்குச்சரியர் தான் அப்படியே. அது மாத்திரம் இல்ல அப்படியே அவயவங்கள்ல பார்த்தோம்னாக்கா ஒரு சந்தோஷம் மேல மேல மேல மேல பெருகிண்டே போறது. அப்படிப்பட்ட அந்த தேவப்பெருமானை சேவிக்கிற பாக்யவான்களாக இருந்திருக்கிற மகான்களுடைய நிலை என்று சுவாமி தேசிகன் மங்களாதாசனம் பண்ணிட்டார். மகான்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தணும்னாக்க அந்த தேவ பெருமாள் எவ்வளவு அழகாக இருக்கணும்ன்றத நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அதுதான் அழுவான் சொல்ற சௌந்தர்யாமிருத ரசவாக வேகஜா சௌந்தர்யாமிருத ரசவாக வேகஜா சியாசு ஆவர்த்தா தவகில பத்மநாப நாபி தேவப்பெருமாளை பார்த்து பத்மநாபான்னு கூப்பிடுற பத்மநாபான்னு கூப்பிடுறதுக்கு தாத்பரியம் ஒண்ணு இருக்கு. அந்த தேவப்பெருமாளுடைய நாபிகமலம் தாமரை போல இருந்துருக்கான். அதுல எழுந்த நாபிகமலத்தையே சொல்ற இந்த ரெண்டையும் சேர்த்து மங்களாசாசனம் பண்றது இந்த ஸ்லோகத்துல. தேவப்பெருமாளை பார்த்து பத்மநாப வரதான்னு சொல்லி பத்மநாபான்னு மாத்திரம் முடிச்சுள்ள பத்மநாப வரதான்னு சொல்லி ரெண்டும் சொல்றாரு. அப்ப அந்த வரதான்றது இல்லாத வரவே வராது. ஆகையால தவநாபிகி சௌந்தரிய அமிர்த ரசவாக வேகஜா ஆவர்த்தா சாசு உம்முடைய நாபி எப்படி இருக்குன்னு கேட்ட அவருடைய திருமேனி இருந்துருக்க அது ஒரு பெரிய சௌந்தர்யம் அமிர்தம் சௌந்தர்யம்ன்றது இதுல சௌந்தர்யம் லாவண்யம் இதெல்லாம் சொல்லி சொல்றது சமுதாய சோபை அதாவது ஒவ்வொரு திருமேனியில் இருக்கிற ஒவ்வொரு அவயவத்தினுடைய சோபைய சௌந்தர்யம் சொல்றது அந்த திருமேனியினுடைய சமுதாய சோபை மொத்தமா சேர்ந்து ஒட்டுமொத்தமா சேவிக்கச்சே இருக்கிறது லாவண்யம்ன்றது. இப்படி சௌந்தர்ய லாவண்யம்லாம் சொல்லக்கூடியது எல்லா விதமா அழகா இருக்கிறான் தேவப்பெருமாள். சில பேர் தூரேந்து பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமா நல்லா இருப்பா. அப்புறம் கிட்ட போய் பாங்கச்சே பார்த்தோம்னாக்க பிரத்யங்கமா பாங்கச்சே அது ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லடா என்று சொல்ல மாதிரி இருக்கும். சில பேருக்கு என்னன்னா சில சில கண்ணு நல்லா இருக்கும் மூக்கு நல்லா இருக்கும் ஆனா இது எல்லாத்தையும் இது எல்லாம் எதெல்லாம் நல்லா இருந்துருக்கோ அதுக்கெல்லாம் ஒரு திருஷ்டி வைக்கிற மாதிரி எதனா ஒரு அவயம் நல்லா இல்லாத இருந்துரும். அப்படிலாம் இல்லாத எல்லா விதமாகவும் பிரத்யங்கமாகவும் அழகாகவும் சமுதாயமாகவும் அழகாகவும் திகழ்பவர் அந்த தேவப்பெருமாள். அந்த தேவப்பெருமாளுடைய சௌந்தர்யம் அந்த திருமேனி அழகா இருந்துருக்க அழகிருக்க அந்த அதுவே ஒரு அமிர்த ரசவாகமா இது அமுதக்கடல், அமிர்த கடலாக இருந்திருக்கு, அமிர்த ரசத்தின் பெருக்காக இருந்திருக்கு. இது ரொம்ப வேகமா ஜலம் பெருகுதுன்னாக்கா, இந்த தார வேகமா பெருகுதுன்னாக்கா, அப்போ அதுல ஒரு சுழல் வரும். ஆவர்த்த சாத் ஆவர்த்தா சாத், அந்த சுழல் இருக்க அதுதான் தத்து பத்மம், அது உம்முடைய பொப்பூல், அதாவது தாமரையாக திருநாபி ஆகிற தாமரையாக ஆகிட்டோம்னு சொல்லலாம் என்பதாக சொல்ற. பெருமாளுக்கு சொல்லச்சு அந்தாள் நாச்சியார் உள்பட ரங்கநாதனை அனுபவிக்கச்சே கூட அழகர் சொல்லச்சு ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு அழகு சொன்னாலும் அந்த கொப்பூழ் அழகுன்றது இருக்க அதை மங்களா சாசனம் பண்றாரு. ஆகையால இந்த வெள்ளம் வருது, அந்த வெள்ளத்துல நம்மளாம் கூட நதிகள்ல பெருசா வெள்ளம் போச்சோமான்னாக்க போச்சு கரையில உட்காந்து பார்ப்போம். அந்த வேடிக்கை பார்த்தோம்னா அந்த இடத்துல அங்கங்க நடுவில் சுழல் சுழலா வந்து சுழண்டு போகும். இந்த சுழல் தான் இந்த பெருமாளுடைய அழகாகிற வெள்ளத்தினுடைய ஒரு சுழல் தான் நதி கமலமாக இருக்கு அப்படின்றது பூர்வார்த்தத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டார். அடுத்தது என்னாச்சுன்னா, தத் பத்மம் வரத விபாதி காந்திமையா லக்ஷ்மியாஸ்தே சகலவ புஜ்ஜுஷோனு பத்மா. தே அந்த தேவரீருடைய சகலவ புஜ்ஜுஷா எல்லா திருமேனி முழுக்க பரவி இருக்கான். காந்திமையா, இது எல்லா இடத்துலயும் பிரகாசிக்கிறது, அந்த பிரகாசிக்கிறதே லக்ஷ்மியாக சத்மனு, அந்த பிராட்டியினுடைய சத்ம இருப்பிடமோ என்பதாக தோன்றுகிறது என்ற. பிராட்டியினுடைய இருப்பிடம் நாபி கமலம், இந்த நாபியிலேந்து உத்பன்னமா இருந்திருக்கிற கமலம் இருந்திருக்க அந்த கமலம் தான் பிராட்டியினுடைய இருப்பிடமாகவும் இருந்திருக்கோம்னு தோன்றதான். காந்திமை இது அந்த பிராட்டியினுடைய இருப்பிடம்னு சொல்லச்சேயே திருமேனி தேவபெருமாளுடைய திருமேனி முழுக்க அந்த நாபி கமலம் இருக்க ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துகிறதா, அந்த செம்மையினால ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துறது. அப்பேற்பட்டதாக இருந்திருக்கிற அந்த நாபி கமலமாகவும் விளங்குகிறதுன்னு தேவபெருமாளுடைய திருநாபியும், திருநாபியிலிருந்து உண்டானதாக இருந்திருக்கிற நாபி கமலத்தையும் சேர்த்து அனுபவிக்கிற இந்த ஸ்லோகத்துல ஆழ்வோம். இந்த சில விஷயங்கள்லாம் பார்ப்போம். புறத்தாழ்வான் எம்பெருமானுடைய திருக்கண்களை சுந்தரபாகு ஸ்தவத்துல சுந்தரராஜனுடைய திருக்கண்களை மங்களாசாசனம் பண்ற. பெருமாளுடைய திருக்கண்கள் எப்படி இருக்குன்னு காப்பியாசம் பொண்டரிகாற்றம் அக்ஷினி அப்படின்றதெல்லாம் வேதமே சொல்லியிருக்கேன். ஆகையால அந்த திருக்கண்கள்னாக்க தாமரைப்பூவை தான் சொல்லணும். அந்த தாமரப்பூ மலி தாமரப்பூவுடைய திருக்கண்கள்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லணும்னு சொல்லி சொன்னார். அவருக்கு இஷ்டம் இல்லையா அழ்வானுக்கு, பெருமாளுடைய திருக்கண்களையும் பிராகிருத்தமாக இருந்திருக்கிற நாம பார்த்துருக்கிற தாமரப்பூவையும் இது கம்பேர் பண்றதுக்கே அவருக்கு இஷ்டமே இல்லை. என்ன எப்பவும் ஒரு ஓமை சொன்னோம்னாக்க, இந்த உபமானமா சொல்ற வஸ்து அதாவது எது மாதிரி இருக்குன்னு நாம சொல்றோமோ அது வந்து நாம சொல்ற வஸ்துவை காட்டிலும் சிறந்ததாக இருக்கணும். சந்திரன் போல முகம்னு சொன்னோம்னாக்க அந்த சந்திரன் நம்மளுடைய முகத்தை காட்டிலும் சிறந்ததாக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் ஏத்துக்கிறதா இருந்தாதான் இது சந்திரன் போல முகம்ன்றத இது ஸ்தோத்திரமா ஒத்துக்கப்படும். தாமரப்பூமோ போன்ற திருக்கண்கள்னாக்க இந்த பெருமாளுடைய திருக்கண்களுக்கு தாமரப்பூவை போய் ஒரு ஓமையாக சொல்றதுக்கு இஷ்டம் இல்லையா, தாமரப்பூவுக்கு ஏற்றம் கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லையா ஆழ்வானுக்கு. அவர் கேட்கிறார், அதீர்க்கம பிரேம துகம் கணோஜ்வலம் நச்சோரமந்த கரணஸ்ய பஸ்யதாம் எம்பெருமானுடைய திருக்கண்கள் தாமரைப்பூ போல இருக்குன்னு எல்லாம் நீங்க எல்லாம் சொல்றீங்களே, அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கோ, நீங்க சொல்றது சரியா இல்லையன்றத நீங்களே தீர்மானம் பண்ணுங்கோ அப்படின்னா. அதீர்க்கம் அப்ரேமதுகம் பிராணோஜ்வலம், அது என்ன இந்த அந்த சுந்தரராஜ பெருமாளுடைய திருக்கண்கள் மாதிரி அவ்வளவு நீண்டதாகவா இருந்துட்டு இருக்கு தாமர புஷ்பம் எல்லாம்? நிச்சயம் கிடையாது. அப்ரேமதுகம் அப்படியே கண்ணாலேயே கூப்பிடுற பெருமாள் அப்படியே அந்த கண்ணுல பார்த்தோம்னாக்க, நீண்டவ பெரிய வாயகங்கள் என்னை பேரமை செய்தனவே, அப்படியே சேவிக்கிறவாள் அப்படியே பிச்சேற்றுது, பைத்தியம் பிடிக்க வச்சிருது. ஐயோ ஒரு சேவிக்கலையே, இன்னொரு வாட்டி சேவிக்காத போயிட்டு போனா சேவிக்கலையே சேவிக்கலையேன்னு அப்படி ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி அவ்வளவு பிரேம நம்மள்ட அப்படி ஒரு அவருக்கு இருக்கக்கூடிய வாத்சல்யத்தை காண்பிக்கிறது அந்த கண்ணு தான். அது அந்த மாதிரி தாமர போயிட்டான காண்பிக்கிறது அண்ணா. அதீர்க்கம் அப்ரேமதுகம் க்ஷணோஜ்வலம், இந்த தாமரப்பூ கார்த்தால சூரியோதயமான மலரும் சாயங்காலம் சூரியன் அஸ்தமிச்சுட்டான்னாக்க அது மறைஞ்சு போயிடும். அப்படியா இருக்கு தேவபெருமானுடைய திருக்கண்கள்லாம், அப்படியா இருந்துட்டு இருக்கு. எப்பவுமே மலர்ந்த திருக்கண், ராத்திரி போய் தெரிவித்தாலும் சரி, இங்குள்ள பெயிற்கணித முஞ்சன புஞ்ச சாமன் குந்தளம் அனந்த சயந்தம் அவ்வாணி பதம் அம்புஜ நேத்திரம் நேத்திரதாத்தூர் கரீச சதாமேன்னு இதே ஆழ்வானே மங்களாசாசனம் பண்ணின அந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள். அவர் ராத்திரி போய் சேவிச்சாலும் அந்த அப்போ அந்த கட்டாட்சம் இருந்துருக்கேன் அப்படியே பிரகாசிச்சுட்டுதான் இருக்கு அந்த கண்கள்லாம். அன்புருத பரிரம்பை ராகிதாம் இந்திராயான்னு காலங்கார்த்தால விஸ்வரூபத்துல போய் பெருமாளை சேவிச்சாலும் சரி, அப்பவும் குளிர கட்டாட்சிக்கிற எப்ப சேவிச்சாலும் பிரகாசிச்சுட்டே இருந்துருக்கு. இந்த மாதிரிதான் தாமரை இருந்துட்டு இருக்கா அப்படின்னா, பச்சதாம் அந்த கருணசிய ந சோரம் அப்படின்னா, யாரெல்லாம் சேவிக்கிறாளோ சேவிக்கிறவாளுடைய அந்த கரணத்தை அவளுடைய மனசை அப்படியே திருடின்றதுதான், அப்படியே கொள்ளை கொள்ளுதா இருந்துட்டு இருக்கு அந்த திருக்கண்கள்லாம் அப்படின்னு. தாமர புஷ்பம் அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு. அனுஜம், அதாவது அனுஜம் உப்ஜம்னாக்க ஆர்ஜவம்னு சொல்லி சொல்றது, அது நேர்மையாக இருக்கிறது. தாமரப்பூ வளைஞ்சி இருந்திருக்கு, பெருமாளுடைய திருக்கண்கள் எப்பவும் நேர்மையாக இருந்திருக்கு, நேர்மையோடு இருக்கு. இப்படி இருந்திருக்கிற திருக்கண்களை போய் பெருமாளுடைய திருக்கண்களை போய் தாமரப்பூவோட கம்பேர் பண்ணலாமா? கூடாது அப்படின்னு ஆழ்வான் திருவள்ளுவர் வேறவர். ஆனா இப்ப எல்லா இடத்துலயும் இங்க பத்மநாசன தானே சொல்லி சொல்றோம், இப்ப எல்லாரும் இந்த மாதிரி சொல்லச்சு, இந்த இடத்துல எப்படி சொல்றது இந்த திருநாமி அப்படின்னா, அந்த பிராகிருத்தமான தாமரைப்பூவோட பெருமாளுடைய திருக்கண்களையோ திருநாபியோ கம்பேர் பண்ணாக்க அது குறவு. ஆனா அப்ராகிருத்தமாக இருந்துட்டு இருக்கிறது பெருமாளுடைய திருமேனியில இருக்கக்கூடிய நாபியும் நாபியில உண்டான கமலமும். இந்த அப்ராகிருத்தமான திருமேனியிலிருந்து வரக்கூடியதாக இருந்திருக்கிற நாபி கமலத்தை அது அது வந்து தனி வாசனையோடு இருக்கும், எப்பவுமே அது பிரகாசிச்சுட்டு இருக்கும், அது எப்பவுமே விகசிச்சு மலர்ந்து இருந்துட்டு இருக்கும். ஆகையால இங்க சொன்ன அது இருக்கம் அப்ரேம துக்கம்ன்றதெல்லாம் இருக்க அதெல்லாம் இல்லை, இது தீர்க்கமாக தான் இருந்துட்டு இருக்கும், இது எப்பவுமே பிரேமத்தை பொழியும்படியாக இருந்துட்டு இருக்கும். இந்த அப்ராகிருத்தமானது எல்லா சமயத்திலையும் பிரகாசிச்சுட்டுதான் இருக்கும். ஆகையால அந்த பெருமாளுடைய நபியும் நபியில் இருக்கக்கூடிய கமலத்துக்கும் ஒரு விசேஷம் இருக்கு என்பது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நின்ன திருக்கோலத்துல இருக்கிற பெருமாள், இப்போ சாதாரணமா நாபி கமலத்துல இருந்துட்டு இருக்கிற பெருமாள்னு சொல்லி நாபி கமலம்ன்றது மங்களாசாசனம் பண்றது என்னன்னா, சயன திருக்கோலத்துல இருந்தாருனாக்கா பெருமாள் எழுந்தருள் இருந்தாருனாக்கா அங்க நாபி கமலத்துல எல்லாரும் இருக்கிறது, பிரம்மா எழுந்தருள் இருக்கிறது, அதெல்லாம் நாம சேவிப்போம். ஆனா அந்த சயன திருக்கோலத்துல இருந்துட்டு இருக்கிற பெருமாள் இல்ல, இவர் தேவ பெருமாள் நின்றுட்டு இருக்கிற திருக்கோலத்துல எழுந்தருள் இருக்க, இவருண்ட போய் இந்த நாபி கமலம் இவருக்கு சேவையாகுமா, இவர் எப்படி சேவை சாய்க்கிறார் என்ன கேட்டாக்கா, இந்த தேவாதிராஜனுடைய திருமேனிய சேவிக்கச்சு அவர் ரங்கநாதனுடைய திருமேனியாவே சேவசாய்க்கிறேன். இவர் நின்ன திருக்கோலமும் சைன திருக்கோலத்துக்கும் வாசியா ஒன்னும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. முந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத்தரவி நுணையான் என்பதாக சொல்லி சொல்ற. யார் திருவேங்கடமுடியான் யாருன்னா, அந்த திருவேங்கடமுடியான் யாரும் இல்ல, நம்ம ரங்கநாதன் தான் திருவேங்கடமுடியான் சேவசாய்க்கிறேன். இங்க வந்து பட்டுக்கட்டுக்கு முன்ன மேல வச்சு அங்க வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு போனேர் வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்க தரவினையான்னு மலைமேல இருந்துச்சே நித்தசூரிகளும் வரலாம், கீழே இங்க இருக்கிற பூமியில இருக்கவாளும் வரா, எல்லாரும் வரத்துக்கு ஏற்றதாக அங்க இருந்திருக்கேர் என்பதாக சொல்லி தருகிறார். அப்படி ஒரு விஷயம். அது மாத்திரம் இல்ல, சுவாமி தேசிகன் தன்னுடைய வாக்க பத்தி சொல்ற, தன்னாபி நாளீகினி நாளீக ஸ்பிருகணீய சௌரபம் முச்சா வாச்சா ந யாச்சா மகே அப்படின்னு சொல்லி சொல்ற. தன்னுடைய வார்த்தை இருக்க சுவாமி தேசிகன் தன்னுடைய வார்த்தைக்கு ஒரு விசேஷத்தை சொல்லி சொல்றார். தன்னுடைய வாக்கு அத்தியாச்சரியமான வாக்கு. இந்த வாக்கு அப்படியே நல்ல ஒரு வாசனையோட இருந்துட்டு இருக்கான். இந்த வாசனையோட இருந்துட்டு இருக்கிற இந்த வாக்குனாலே வாச்சான யாச்சாமகே நான் ஒருத்தரை போய் நான் யாச்சிக்க மாட்டேன்னு. என்ன வாசனை, எப்படிப்பட்ட வாசனையாக இருக்குன்னு, பெருமாளுடைய திருநாபியில உண்டானதாக இருந்து நாபி கமலம், அந்த நாபி கமலத்துல இருந்துட்டு இருக்கிற அந்த மகரந்தங்களுக்கெல்லாம் வண்டுகள்லாம் அங்கங்க சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. எல்லாரும் ஸ்பிருகணியம், அதுகளாலே ரொம்ப ஆசைப்படக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற அந்த அப்ராகிருத்தமான நாபி கமலத்தினுடைய வாசனை, அந்த அப்படிப்பட்ட வாசனையாக இருந்துட்டு இருக்கிற என்னுடைய வாக்குனாலே அப்படின்னு. அப்போ சுவாமி தேசிகன் தன்னுடைய வாக்குக்கு அவ்வளவு விசேஷத்தை சொல்லி சொல்ற. ஏன் அவ்வளவு விசேஷமா சொல்றாருனாக்க, அந்த தேவப்பெருமாளிடத்திலேயே அப்படி ஈடுபட்டவர், அவர் தேவப்பெருமாள மங்களாசாசனம் பண்ணவர், அந்த தேவப்பெருமாளுடைய சௌந்தரியத்துல அழகுல அப்படியே மெய்மறந்து போனவர். ஆகையால இது சாதாரண பத்திலாம் என்னுடைய வாக்கு பேசாது, என்னுடைய வாக்கு முழுக்க முழுக்க என்னுடைய வாக்கினுடைய ஒரு வாசனை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, அப்ராகிருத்தமாக இருந்திருக்கிற பெருமாளுடைய திருமேனியில் இருக்கிற நாபிகமலம் இருந்திருக்க அந்த நாபிகமலத்தினுடைய வாசனை போல வாசனை, நாபியில உண்டான கமலம் என்பதாக அப்படியாக இந்த ஸ்லோகத்துல ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற மாதிரி தன்னாபி வலயத்து பேரொழிதேர் மன்னிய தாமலர் தாமரை மாமலர் கூத்து அப்படின்னா, தன்னாபி வலயத்து பேரொளி சேர் நாபி கமலத்துல உண்டானது, அதுக்கு ஒளி சேர்க்கிறது, சாதாரண ஒளி சேர்க்கல, பேரொளி சேர்க்கிய தாமய தாமரை மாமலர் பூத்து அப்படின்னு சொல்லி அந்த திருநாபியில தோன்றியுள்ள தாமரை மலர் அது திருமேன் எங்கும் எல்லா இடத்துலயும் அது பிரகாசத்தை கொடுக்கிறது. காந்திமையாக லட்சுமியாக சத்மனு விபாதி, அந்த பிராட்டியினுடைய அவதாரஸ்தலமாக வாசஸ்தலமாக விளங்குகின்றது என்று ஆழ்வான் தேவப்பெருமானுடைய திருநாபியையும் திருநாபியில இருந்திருக்கிற கமலத்தையும் மங்களாசாசனம் பண்ற. இந்த நாபி கமலம் அப்ராங்கிருதமான கமலம், அந்த தாமரையும் மங்களாசாசனம் பண்ற. அப்பேற்பட்ட தேவப்பெருமானுடைய அனுகிரகம் இந்த நன்னாள்ல நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்க வேணும். அவரை நாம் எல்லா பிரகாரத்திலையும் அனுபவிக்கணும். அவருடைய குணங்களையும் அவருடைய வைபவத்தையும் உற்சவங்களையும் திருமேனி அழகையும் எல்லாத்தையும் நாம் அனுபவிக்கணும்னு அவரிடத்துலதான் பிரார்த்தனை பண்ணணும். உபனிஷத் சொல்றது எமே வீட்டு விருணத்தே தேன லப்யகா என்பதாக. நாம எவ்வளவு வேணும் கரையலாம், பெருமாள் யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவருக்குதான் அவளுக்குதான் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவேன்னு சொல்லிருக்கு. அப்ப பெருமாள் நமக்கு நீ நினைக்கும்படி, அதாவது நான் உன்னை நினைக்கணும்னு நீ நினைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். நான் இப்போ இதுக்கு இதுக்கு மேல ஒரு விஷயம், ஒண்ணு சின்ன வேதாந்த விஷயம் தான் இருந்தாலும் சொல்லிடுறேன். நானு எமய வைஷம் ரணத்தே தேன லப்தியா, பெருமாள் யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவளுக்கு தான் அவர் அனுகிரகம் பண்ணுவேர்னு சொல்லி முடிச்சுட்டார், உபநிடத்துல சொல்லிட்டார். சரி, அப்ப அவர் சுதந்திரரா போயிட்டே அவர் யாருக்கு அனுகிரகம் பண்றதுன்றது அவர் இஷ்டம், நாம கேட்க முடியாது. நாம விரும்ப இருந்துள்ளமா என்ன கேட்டோம்னாக்கா நாம விரும்ப இருக்க முடியாது. நம்மளுடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும்னாக்க, நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அவருக்கு தோணணும், அந்த மாதிரி நாம நடந்துக்கணுமா அவரிடத்துல. அதுக்குதான் அவனிடத்துல சரணாகதி பண்ணணும், அவனே புகழ் என்று நாம எப்ப பார்த்தாலும் அவரையே நினைச்சுட்டு இருக்கணும். இப்படி நினைச்சுட்டு இருந்தோம்னாக்க அவர் நம்மள நினைப்பு நமக்கு பரிபூர்ணமான ஒரு அனுகிரகத்தை அவர் பண்ணுவே. இந்த ரீதியில நாம எல்லாரும் அந்த தேவ பெருமாளையே நினைக்கும்படியான ஒரு பாக்கியத்தை பெற வேணும் என்று அவனிடத்துல இன்றைய தினத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.